Kaiba kaibala havi Ohila mahilana havi தலை சாய்த்துக் கொள்ள வேண்டும் முந்தன் மடியே மடியே சிறு பார்வையாலே கொய்தா என்னை விடியே விடியே தலை சாய்த்துக் கொள்ள வேண்டும் முந்தன் மடியே மடியே நீ தூரப்பச்சை என் நெடுநாளிச்சை ஒருமாறு வேடம் பூண்டு வந்த மல்லிப்பூவே முல்லை தீவே தந்தியாக மாறி முந்தன் வீடு வரவா தூங்கும் உன்னை தொட்டு பார்த்து தலை சாய்த்துக் கொள்ள வேண்டும் முந்தன் மடியே மடியே புதைக்கும் மலைகளிலே மிதக்கும் படகெனவே மறைக்கும் முகிலிடையே சிரிக்கும் முழு நிலவே அடக்கம் தடுக்கிறதே அதட்டி பிடிக்கிறதே நெருங்கி வருகையிலே நொறுங்கி உடுகிறதே உன் நெஞ்சில் இட்டு என்னை தாலாட்ட என் கர்வம் எட்டி பார்க்கும் வாலாட்ட நீ மண்ணில் உள்ள பெண்ணே இல்லை என்னை தேடி வந்தாய் பாராட்ட செடிகளிலே துளிர்க்கும் முதலிலையே இனிக்கும் கரும்பினிலே கிடைக்கும் முதல் சுவையே விழுந்தேன் இரவினிலே எழுந்தேன் கனவினிலே கனவில் நீ இருந்தாய் மறந்தே வெளிவரவே ஒரு ஜோடி தென்று போகுது முன்னாலே அதை கால்கள் நின்று பொய்கள் சொன்னாயே தலை சாய்த்துக் கொள்ள வேண்டும் முந்தன் மடியே மடியே நீ தூரப்பச்சை